ஒரு நாள் சொல்லுவர் ரெண்டு நேரம் கொல்லுவர் மச்சே இங்க வேண்டாம் சொல்லி சகலையில மனங்களை வேண்டவர் மச்சே இங்க நான் தான் வெப்பதிலிருந்து வந்த கட்டு பெற கதிரவன் மச்சு மச்சு செய்வான் அரவசி வெப்பசி கதைகளை நம்பாத எல்லாம் எல்லாம் போய்தான் ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி இந்த கதிரவன் படிப்பது தலைப்பு செய்தி அறியாம கிட்ட வந்த காலில விழு இல்ல ஏறலோ தொட்ட உங்க காலில விழும் இது காயில பல நாங்க ஆளுற இனம் மின் வாங்கியதில நீங்க வாயில பல நாங்க பாயுற கணம் காக்காதுற பணம் அதனால நான் சொல்லுறேன் காட்டாத படம் என்ன மச்சு கெல்ல கிளக்குதா கதிரவன் கெல்ல கெல்ல கெல்ல கிளக்குறான் என் எதிரி எனக்கு பின்னர் அலட்டுறான் ஆனா முன்ன வந்து நீங்க சொன்ன பயப்படுறான் என்ன செய்ய மச்சி எல்லாம் புசி வாயில வந்தத வீட்டுல துப்பி நேரில கடை சொன்ன எல்லாமே சுத்தி அதனால சொல்லுறேன் போங்கடா பத்தி ஒரு நாள் சொல்லுவேன் ரெண்டு நேரம் கொல்லு மச்சு இங்க வேண்டாம் சொல்லி சகலையில மனங்களை வேண்டவன் மச்சு இங்க நான் தான் வெப்பதில் வந்த கட்டு பெற கதிரவன் மச்சு மச்சு செய்வான் அரவசி வெப்பசி கதைகளை நம்பத எல்லாம் எல்லாம் போய்தான் கதிரவன் யார் இந்த கவிதைய பேர் உண்டு கனவின் வழியில் உன்னை கைவிடுவர் செல்லும் பதையில விழுந்துட்டு போய்விடுவர் ஆனா சதிச்ச நண்பன் என்று போய்விடுவர் பாராட்டுவார்கள் உன்னை வாழ்த்துவார்கள் ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தாழ்த்துவார்கள் அது சேருவார்கள் உண்மையில் ஏறுவார்கள் எறி போன பின் உண்மை சீருவார்கள் நான் நம்புறது என்ன மட்டும்தான் பெஸ்ட் தமிழ் ரப்பர் நான் வச்ச பட்டம் தான் என் மெட்ர ரப்பர் செல்ல மட்டி மட்டும் தான் என்னோட அழகை இல்ல அடி மட்டும் தான் சவுண்ட் பண்ணி வச்சு போட்டு சொல்றத கேளு மற்றவன பாதிக்காம உன் வழியில் ஏறு குறுக்கைய வந்தாலும் தூக்கி நீ போடு சொல்லி எங்க காட்டி ஏன் பட்ட போடு கையவன் வந்தாலும் தூக்கிட்டு போடு சொல்லி எங்க காட்டி ஏன் பட்ட போடு ஒரு நாள் சொல்லுவன் ரெண்டு நேரம் கொல்லுவன் மச்சு இங்க வேண்டான் சொல்லி சகலையில மனங்களை வேண்டவன் மச்சு இங்க நான் தான் வெப்பதிலிருந்து